தகதிந்தோம் திந்தியும் தொந்தன திந்தாதீனுந்தோ அத்திந்தோம் திந்தியும் தொந்தன திந்தாதீனுந்தோ தகதிந்தோம் திந்தியும் தொந்தன திந்தாதீனுந்தோ ஆடாத ஜவ்வாது மனாடிடும் பொம்மி ஆண்டவன பாராட்டும் இசை கேளடி பொம்மி எம் பாட்டு வந்தால மனம் துள்ளிடும் பொம்மி அவன் பாட்டு இல்லாத இடம் எங்கடி பொம்மி முக்கண்ணன் முத்தாக தந்த பாட்டு படிச்சேன் பாட்டிலே பல கோடி நெஞ்ச நானும் குடிச்சேன் அத்திந்தோம் திந்தியும் தொந்தன திந்தாதீனுந்தோம் தகதிந்தோம் திந்தியும் தொந்தன திந்தாதீனுந்தோம் திந்தாதீனுந்தோம் திந்தாதீனு எப்பவுமே காத்து நதி காத்து மொட்டு மொட்டு மெல்ல மெல்ல மெட்டு மெட்டு கட்டு தம்மா சுதி பார்த்து சுதி பார்த்து ஆட வைக்கணும் பாட்டு சும்மா செய்ய வைக்கணும் பாட்டு கேட்க வைக்கணும் பாட்டு நல்லா கேரங்க வைக்கணும் பாட்டு இந்த பாட்டு சத்தம் கேட்டு சுத்தும் பூமி எப்போதும் அத்திந்தோம் திந்தியும் தொந்தனதிந்தாதினுந்தோம் தகதிந்தோம் திந்தியும் தொந்தனதிந்தாதினுந்தோம் சொல்லும் ஆறிதாரு இசைதானே இசைதானே ஆணும் பெண்ணும் கட்டில் கட்டி ஆசமிட்டு கட்டுறதும் இசைதானே ஓ இசைதானே ஆறு மனமையாறு இங்க அனைத்தும் அறிந்ததாறு அறிவை திறந்து பாரு அதில் இல்லாத சேரு ஆடையெல்லாம் தெரிஞ்ச எல்லாம் அறிஞ்சாலே இல்லையம்மா ஆடாத செவ்வாறு மன ஆடிடும் பொம்மி ஆண்டவன பாலாட்டு இசை கேளடி பொம்மி என் பாட்டு வந்தாலே மனம் துள்ளிடும் பொம்மி அவன் வாட்டு இல்லாத இடம் எங்கடி பொம்மி முக்கண்ணன் முத்தாக தந்த பாட்டு படிச்சேன் பாட்டிலே பல கோடி நெஞ்ச நானும் பிடிச்சேன் அத்திந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாதிருந்தோம் சகதிந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாதிருந்தோம் நானை பார்த்தாக்கா கந்து வட்டியோட கொடுமைய போக்க சொல்லு. ஸ்ரீரங்கநாதனை பார்த்தாக்கா தலை காவேரிய அடிக்கடி வர சொல்லு. நேற்று என்ன நாளை என்ன என்று மட்டும் உள்ளதே இஷ்டம் போல ஆட்டம் போடு பறந்து காத்து இப்போ நம்ம பக்கம் சாதகமா வீசுதே தும்பி இல்ல நம்ம பட்டம் பறந்து. நூலோட போட்ட இந்த மாஜா யாரோடும் டீலு போடுமே. எத்தனையோ பாடங்களை சொல்லும் பட்டம் வாத்தி யாரு தானடா. காத்துக்கு வெளி போனையாரு காத்தாடி போல தீம் ததீம் ததீம் தன தனன தீம் ததீம் ததீம் தன தனன தீம் ததீம் ததீம் தன தீம் தனா வயசு ஜாலமோ பலேதுர மருளு கொன்ன சின்ன தானிர அனுவ பாத தீச்சராவிர ராவிர சல சல சல ரகிலின பருவப்பு சொதைதி தடிபுடி தடிபுடி தபனல சொரமி வாழ்வில் வளமாயிரு. வாழைப்பூ போல வெட்கம் பாரு மனசுக்குள்ளே தமத்தாப்பு. இரவில் இனி மேலே தூக்கம் ஏது மாதில் தங்காது மாறாப்பு. நீ அறியா விஷயம் அது நாளை புரியும். மரியாதைவை பேர்கள் இல்லாத மரமும் உண்டா சொந்த காலில் நீ நில்லே மாமி. நின்ன பின்னாலே ஊரே கேக்கும் அதுக்குள் தம் பட்டம் கூடாதம்மா. கண்ணினுக்கும் நொடியில் அடையதுவும் நடக்கும். இது எனக்கு தெரியும் நாளை உனக்கு புரியும். ஏ அஞ்சுக்குள்ள நல வழியாழம் பத கலவழியா நூறுடா